महान वेंकटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कुवि ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे रामानुजया पात्रं ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमान् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परामच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहरश्चरितराणि प्रणायिने मद्गुरोर्भगवतोऽस्य दयेतसिन्धोः रामानुजस्य चरणौ प्रपद्ये यत्पदाम्बोदुभ्यानविभस्ता शेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं ममुने చింతామపరిమేయాం చ లయాంతాముపాశ్రితాః కామోపభోగపరమాః ఏతావదిని నిశ్చితాః ఆశాపాశశతైర్బద్ధాః కామక్రోధపరాయణాః ఈహంతే కామభోగార్థం అన్యాయేనార్థ సంశయాన్ ఇదమద్య మయా లబ్ధం ఇమం ప్రాప్స్యే మనోరథం ఇదమస్తీదమపి మే భవిష్యతి పునర్ధనం అసౌ మయా హతశత్రుః హనిష్యే చాపరానపి ఈశ్వరోహం అహం భోగీ సిద్ధోహం బలవాన్ సుఖీ ఆఢ్యో అభిజనవాన్ అస్మి ఆడ్యోభిజనవానస్మి ఓన్యోస్తి సదృశో మయా యక్ష్యే దాస్యామి మోదిష్యే ఇత్యజ్ఞాన విమోహితాః అనేక చిత్త విభ్రాంతాః మోహజాల సమావృతాః ప్రసక్తా కామభోగేషు పతంతి నరకేషు చ ఆత్మసంభావితా స్తబ్ధాః ధనమానమదాన్వితాః ధనమానమదాన్వితాః యజంతే నామ యజ్ఞైస్తే దంభేనాభి పూర్వకం అహంకారం బలం దర్పం కామం క్రోధం చ సంశ్రితాః మామాత్మ పరదేహేషు తద్విషంతోభ్యసూయకాః ప్రద్విషంతోభ్యసూయకాః సూయకాః తానహం ద్విషతః క్రూరా సంసారేషు నరాధమాన్ క్షిపామ్యజస్రం అశుభా ఆసురీష్వేవ యోనిషు ఆసురీర్యోనిమాపన్నాః జన్మని జన్మని మామప్రాప్త్యైవ కౌంతేయ తథో యాత్యధ మాం గతిం తథో యాత్యధ మాం గతిం త్రివిధం నరకస్యేదం ద్వారం నాశనమాత్మనః కామః క్రోధస్తథా లోభః తస్మాదేతత్రయం త్యజేత్ ఏతైర్విముక్తః కౌంతేయ తమోద్వారైస్త్రిభిర్నరః ఆచరత్యాత్మన శ్రేయః తతో యాతి పరాం గతిం య यश्चात्रविधिमुत्सृज्य वर्तते कामकारतः न स सिद्धिमवाप्नोति न सुखं न परां गतिम् तस्माच्छास्त्रं प्रमाणं ते कार्यकार्यव्यवस्थितौ ज्ञात्वा शास्त्रविधानोक्तम् कर्म कर्तुम् इहार्हसि ॐ तत्सदिति श्रीमद्भगवद्गीतासूपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे दैवासुरसम्पद्विभागयोगो नाम षोडशोऽध्यायः பதினாலு பார்த்தோம். அசோ மயாஹத சத்ருஹு ஹனிஷே சாபரானபி ஈஸ்வரோஹம் அஹம் போகி சித்தோஹம் பலவான் சுகீன்ற ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். அதாவது இந்த ஆசுர பிரகிருத்தியாக இருக்கிறவன் என்ன நினைக்கிறான்னா, எல்லாமே தாம் பண்ணுறதா நினைக்கிறான். இது வரைக்கும் தாம் பண்ணது, இப்போ தான் பண்ணிட்டு இருக்கிறது, இனிமேல் பண்ண போகிறது எல்லாம் தன்னுடைய முயற்சியினாலேயே, தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே தான் பண்ணிட்டுருக்கேன்னு நினைக்கிறான். நம்ம ஒரு காரியம் வச்சு உட்காந்து யோசித்து பார்த்தோம்னா, அந்த காரியத்தை நம்ம பண்ணுறதுக்கு பல விஷயங்கள் நமக்கு சப்போர்ட்டிவாக இருந்தால் தான் பண்ண முடியும். இல்லையா, எல்லாருக்கு அனுபவத்துக்கு தெரிஞ்ச விஷயம்தான். எந்த காரியம் பண்ணாலும் ஒரு அதுக்கு நிறைய சப்போர்ட்டிங் ஃபேக்டர்ஸ் தேவை. ஆனால் நம்ம அந்த காரியம் பண்ணச்சேவோ, காரியம் பண்ணி முடித்த உடனேவோ நமக்கு வந்து அந்த எண்ணம் இருக்க மாட்டேன்றது, நாம தான் பண்ணோம்ன்ற எண்ணம் இருக்கு. அப்போ அந்த காரியத்தினால சில லாபங்கள் ஏற்பட்டாலும் அவன் நினைக்கிறேன் மொத்தம் எனக்கே அப்படின்னு நினைக்கிறேன். மற்றவா பங்குறம் அக்னாலேஜ் பண்ணுறது இல்லை. பொதுவாக அப்படி பண்ணாலும் அந்த மெஜாரிட்டி ஷேர் இல்லையா, கார்பரேட் கிரீடெலாம் தானே. இப்போ கார்பரேட் கம்பெனி நடத்தினா அந்த எம்ப்ளாயீஸினுடைய வேர்வையும் ரத்தையும் ரத்தத்தையும் வச்சுருந்தா அவங்களுக்கு எல்லாத்தையும் பண்ணுறான். ஆனால் பார்த்தீங்களா, அந்த எம்ப்ளாயீஸுக்கு கொடுக்கச்சே அதை மாத்திரம் கொடுப்பான், கொடுத்துட்டு மிச்சம்னா ஷேர்லாம் எடுத்துக்கான். இதான் கார் இந்த மாதிரி அவள் என்ன நினைக்கிறா அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி இவனை நான் கொன்னேன், இவனை நான் கொல்ல போகிறேன், நான் தான் ஈஸ்வரன், நானே எல்லாத்தையும் மகிழ்கிறேன், வெற்றி அடைவதும் நானே, ஸ்ட்ரென்த் ஸ்ட்ராங்காக இருக்கேன், இப்படிலாம் என்ன நினச்சிக்கா, தானே எல்லாத்தையும் சம்பாதிச்சுதான் நினச்சிக்கிறான். அடுத்து 15வதுல 15 தான் ஆரம்பிக்கணும் இல்லையா, ஆட்யோபிஜனவானஸ்மி கோன்யோ சதுஷோமய யக்ஷே தாஸ்யாமி மோதிஷ்யே இது அஜான விமோகிதாக. ஆட்யனா வெல்த், நான் தான் பணக்காரன். அபிஜனவான், அபிஜனன்னு சொன்னால் நற்குடி பிறப்பு. அபிஜனவானஸ்மியா, நான் நல்ல குடியில் பிறந்தவன் நானாக இருக்கேன். கஹ அந்யா அஸ்தி சதுஷோமையா, எனக்கு ஈட யார் இருக்கா. யக்ஷியே தாஸ்யாமி மோதிஷ்யே, யாகம் பண்ணுறேன், தியானம் கொடுக்குறேன், சந்தோஷமாக இருக்கேன். இது அஞ்ஞான விமோகிதாக, யார் எதுக்காக யாகம் பண்ணுறோம், எதுக்காக தானாதிகள்லாம் பண்ணணும் அப்படிதெல்லாம் மறந்துட்டு தன்னோட பர்பஸ்க்கு தான் பண்ணுறேன்னா, கொடுக்கறதுக்கு சில பேருக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது அவளுக்கு. அதனால் ஒரு அவளுக்கு ஒரு அவளுடைய கர்வமானது ஆக்சுவலாக இதுவாக இருக்கும். இப்போ கர்ணன்லாம் கூட அவன் பண்ணது எந்த சாத்விகமான தானமானு பார்த்தா ஒரு புகழ் காசப்பட்டோ ஏதோ ஒரு அண்டர்லைங் ஃபேக்டர் இருக்குது. அது சுவாபாவிகமாக கொடுக்கணும்னு கொடுக்குறானா, அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். அப்போ என்ன இருக்குது, நான் கொடுக்குறேன் நீ வாங்கிக்கோ அப்படின்னு அவளுக்கு அதை ஒரு இது சாட்டிஸ்ஃபை பண்ணுறது அவளுடைய. அப்போ மோதிஷ்டியை சந்தோஷப்படுகிறேன். இது அஜ்ஞானத்தில் மோகிதாலாம் இருக்கேன். அகம் ஸ்வதஹச்ச ஆத்யஹ அஸ்மி, நான் பணக்காரனாக இருக்கேன்னு சொன்னால் மொத்தம் நானே சம்பாதிச்சது, அதனால் நான் பணக்காரன்னு நினைக்கிறேன். அபிஜனவான் அஸ்மி, அபிஜனவான் அஸ்மின்னு சொன்னால் ஸ்வதஹ ஏவ உத்தம குலே பிரசூதஹ அஸ்மி, நானே என்னுடைய முயற்சியினால உத்தமமான குலத்துல பிறந்திருக்கேன். அஸ்மின் லோகே மயா சதுஷஹ கஹ அந்யஹ, எந்த லோகத்துல என்ன மாதிரி வேற யார் இருக்கா? சோ சாமர்த்திய லப்த சர்வ விபவோ விபவோ வித்தியதே, தன்னுடைய சாமர்த்தியத்தினாலேயே அனைத்தையும் அடைந்த என்ன மாதிரி வேற யார் இருக்கா? அகம் ஸ்வயமேவ யக்ஷியே, நான் சொந்தமாவே யாகம் பண்றேன், தாஸ்யாமி கொடுப்பேன், மோதிஷியே அனுபவிப்பேன். இது அஜ்ஞான விமோகிதாக ஈஸ்வர அனுகுண நிரபேட்சேன ஸ்வேன ஏவ யாக தானாதிக்கம் கர்த்தும் சத்தியம். ஈஸ்வர அனுகிரக, ஈஸ்வரோட அனுகிரகம் இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. 18வது அத்தியாயத்துக்கு கிளியா சொல்லப்படாது. ஒரு காரியத்தை பண்றதுக்கு 5 ஃபேக்டர்ஸ் தேவை. அதிஷ்ட ஆனந்ததா கர்ம 18ல பார்க்க போறோம். ஒரு காரியத்தை பண்றதுக்கு அதிஷ்டா அனந்ததா கர்த்தா கர்ணம் சிதம் விவிதா சிதக் சேஷ்டா தெய்வம் செய்வாத்ர பஞ்சமம். 5 ஃபேக்டர்ஸ் தேவை ஒரு காரியத்தை பண்றதுக்கு. அதுல கர்த்தான்ற ஒரு பங்கு அவ்வளவுதான், அவனுக்கு பங்கு இருக்கு, ஆனா அவனே மொத்தத்தையும் பண்றான்னு அர்த்தம் இல்லை. அதிஷ்டானம்னா முதல்ல அதுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம் காரியத்தை பண்றதுக்கு, அதுக்கும் ஈஸ்வரன் தான் காரணம் கொடுக்க போறது. அது எல்லாத்தையும் நிறைய மிக்சட் ஃபேக்டர்ஸ் இருக்கு. அப்ப எல்லாத்தையும் மறந்துட்டு ஈஸ்வரனுடைய அனுகிரகமே தேவையில்லை, நானே எல்லாத்தையும் பண்ணேன், கர்த்தும் சத்தியம். இது அஜ்ஞான விமோகிதா மன்யந்தே, அஜ்ஞானத்துல இதெல்லாம் மறந்துட்டு அவன் நினைச்சிட்டு இருக்கான். அந்த மாதிரி இந்த ஆசுர குலத்துல ஆசுர தன்மைகளை உடையவா, அநேக சித்த விப்ராந்தாக மோகஜால சமாவிதாக பிரசக்தா காமபோகேஷு பதந்தி நரகேஷு. 16வது அநேக சித்த விப்ராந்தாகனா நிறைய ஏகப்பட்ட சிந்தனம், இதை பண்ணும் அதை பண்ணும் இதை பண்ண போறேன் அதை பண்ண போறேன்ட்டு மோகஜால சமாவிதாக, மோகம்ன்ற ஒரு வலையினால சூழப்பட்டிருக்கிறவ. பிரசக்தாக காமபோகேஷு, காமபோகேஷுன்னு சொன்னா அந்த இந்திரிய சுகத்திலேயே ஈடுபட்டிருக்கிறவ. என்ன ஆறா கிடைச்சதுன்னு கேட்டா அசுச்சௌ நரகே பதந்தி, சுத்தமே இல்லாத அந்த நரகங்கள்ல அவ விழுகின்றனர்னு சாதிக்கிறார். இந்த கதைகள்லாம் சொல்ற விஷயங்கள் இதுதான். நம்ம புராணம் எடுத்தோம்னா ஹிரண்ய கசி கொண்டு இருந்தா ஹிரண்யாட்சன் தான் அப்படின்னா அவெல்லாம் இந்த தன்மைகள் அப்படியே அங்க பார்க்கலாம். அந்த புராணங்கள் எல்லாம் நான் தான் ஈஸ்வரன் சொல்லுன்னு சொன்னான் ஹிரண்ய கசிப்பு, இனிமேல் வந்து பெருமாள் பேரை சொல்லக்கூடாது, எல்லா இடத்துலயும் ஹிரண்ய கசிப்பு பேரை சொல்லுன்னு சொன்னான். அப்ப அந்த அளவுக்கு அவருடைய புத்தியானது அப்படி ஒரு இது அடையிறது. அதுதான் சொல்ற அதிருஷ்ட ஈஸ்வராதி சகாரம் ரிதே ஸ்வேனையேவ சர்வம் கர்த்தும் சக்கியமதி. அதிருஷ்டம்னு சொன்னா நாம எப்படி சம்பாதிச்சு வச்ச புண்ணிய பாபங்கள். அப்புறமா ஈஸ்வராதி ஈஸ்வரன் ஆதிபதம் போடுறதுனால அவனுக்கு என்னென்ன இருக்கோ அந்த அந்த சகாரம் இல்லாம என்னாலேயே எல்லாம் பண்ண முடியும். இது கிறிஸ்துவா ஏவம் குறியாம் ஏதச்ச குறியாம் அந்நச்ச குறியாம் இது இதை பண்றேன் அதை பண்றேன் அதையும் பண்றேன்னு அநேக சித்த விப்ராந்தாக. நமக்கு இந்த எண்ணம் இருந்துன்னு வச்சுக்கோ ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஒரு துக்கம் இல்லாம இருக்கலாம், சந்தோஷம் இருக்கமோ இல்லையோ. இந்த காரியத்தை நாம ஆரம்பிக்கிறோம், ஆரம்பிக்கணுன்ற எண்ணம் நம்மளோட இருந்துட்டு போட்டோம், அதுவும் பகவான் கொடுக்குறது வேற விஷயம். இருந்தாலும் நாம தான் இந்த காரியத்தை பண்ண நினைக்கணும்னு நினைச்சிருந்தா கூட இந்த காரியத்தை நாமலாம் பண்ண முடியாது, இந்த காரியம் நடந்து முடியுமான்னு நமக்கு தெரியாது. அதுக்காக ஏனத்தனம் பண்ணக்கூடாது, நாம சத்தியா பண்ணணும். நாம சத்தியா பண்ணச்சே கூட நமக்கு அந்த பாவமானது இருக்கணும், நம்மளால் தனியா பண்ண முடியாது. இன்னொன்னு இந்த காரியத்தினுடைய வெற்றி தொழில் நம்ம கிட்ட இல்லை நிச்சயமா. இந்த மாதிரி எண்ணங்களோட ஒரு காரியத்தை நம்ம பண்ண ஆரம்பிச்சோம்னா நமக்கு என்ன சுகம் கிடைக்கிறதுலயும் துக்கம் இல்லாம இருப்போம். ஏன்னா அவ்வளவு முயற்சி பண்ணி இந்த காரியம் நடக்கிற வச்சுக்கோங்க, சரி பிரமாத சங்கல்பம் வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்ற எண்ணம் பண்ணது வரும். அப்படி விட்டுட்டு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் எனக்கு எது யாரும் புரிஞ்சுக்கல, தினமும் லோகத்துல ஆத்துல பார்க்கக்கூடிய விஷயம் தானே, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இதை பண்ற அதை பண்ற ஒற்று அதை மதிக்க மாட்டேன்ற அங்கீகாரம் பண்ணல அலைஞ்சிட்டு இருக்கோம். ஆனா நாம அந்த காரியம் நம்ம பண்ணணும்னு ஆரம்பிச்சா கூட அது நடக்கிறதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸோட ஒத்துழைப்பு தேவை, அதுல பகவானுடைய சங்கல்பம் இத்தியாதிகள்லாம் தேவை. அதெல்லாம் மறந்துட்டு இவன் என்ன பண்றான்னு கேட்டா மொத்தம் நான் பண்றேன் நான் பண்றேன் நான் பண்றேன்னு ஆரம்பிச்சு அநேக சித்த விப்ராந்தாக பலவிதமான சித்தங்கள்னால டெலிவரிடா இருக்காவா டிவைல்டா இருக்கா. அநேக சித்ததையா விப்ராந்தாக நிறைய எண்ணங்கள் ஏவம் ரூபேன மோகஜாலின சமாவத்தை, இப்படிப்பட்ட ஒரு மோகன்ற வலையினால சூழப்பட்டவர்கள் காமபோகேஷு பிரகர்ஷித சக்தாக. இவ்வளவு ஏன் பண்ணு கேட்டா ஏதோ ஆசைகள், அந்த ஆசைகளை அடையிறதுக்காக பிரகர்ஷித சக்தா சக்தாக அதுலயே ஈடுபட்டு இருக்கிறது. இப்போ நம்ம காரியத்தை பண்ணிச்சு நமக்காக பண்றோம் அடுத்தவாளுக்காக பண்றோம்ன்ற பேதம் வரைச்சவே நம்மளுடைய ஈடுபாடு கொஞ்சம் டிஃபர் ஆகும், அந்த ஆங்ஸைட்டி எல்லாம் குறையும். தெரியலப்பா அவனுக்காக பண்றேன் கொஞ்சம் தான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற பாவம் பண்ணு. இல்ல நான் பண்ணி அவ வந்து எனக்கு நல்ல பேர் கிடைக்கணும் இப்படிலாம் நினைச்சிருந்தா அதனோட ஆங்ஸைட்டி எல்லாம் வேறையா இருக்கு. அது கூட இல்லாம இப்ப இதுல சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா காமபோகேஷு தான், இதனால எனக்கு பயன் கிடைக்கணும் காரியம் பண்ணச்சு. அப்ப என்ன இருந்ததுன்னா அந்த ஆங்ஸைட்டியே அந்த சுகத்தை அனுபவிக்க முடியாம போயிடும். அந்த பலன் கிடைச்ச அப்புறமும் இது நிலைச்சி இருக்கணுமேனு திரும்பி வருது வருது. இந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த ஆத்திர பிரகதிகள்லாம் ஊஞ்சு போயிடுறோம். மத்தியே மிருதாக அசுச்சமும் நடக்கே பத்தந்தி, காரியத்தை பண்ணிட்டு வச்சு நடுவில் போயிடுறா. அந்த நடுவில் என்ன இருது, நரக்கத்துல போய் விழுந்துடுறா. இதில் நரக்கம்ன்றது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இந்த அவளை இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்க கிறிஸ்டியன் கான்செப்ஷன் கொடுத்துருப்பான். கிறிஸ்டியன் மிச்ச இதுல பார்த்தீங்கன்னா நரக்கம்ன்றது பண்ணுட்டான ஒரு ஏரியா, அங்கே போய் விழுந்துட்டா வச்சுக்கோ ஜட்மெண்டேன்னு சொல்றான் சொல்லாதமா இதெல்லாம் நிறைய சொல்லிட்டு இருக்கான். நம்மளுடைய கான்செப்ட்ல என்னன்னு கேட்டா நரக்கம்ன்றது நம்ம நம்மளை சிக்ஷன் பண்ணி திருப்பி அனுப்புறதுக்கு, அப்ப நம்மளுடைய பாபங்கள்லாம் அங்கே கழியிருக்கு. அந்த காலத்தில் இப்போ இப்படி வச்சுக்கலாம், இந்த ஹோட்டலில் போய் மா சாப்பிட்டுட்டு காசு கொடுத்து வச்சுருக்கோம் போய் மாவு ஆட்டிட்டு வரணும் சொல்லுவா சரி. அப்போ நடக்கணும்னா அதுதான் அந்த போய் அந்த மாவு ஆட்டிட்டு வரணும், அந்த உழைப்பு அங்கே ஒன்றும் கிடையாது. அவள் ஏதோ சாதம் போடுவோம் அதை சாப்பிட்டு மாவா அந்த கணக்கு தீர்த்துட்டு வரணும். நம்முடைய காசு அதுதான் நடக்கணும்னு என்ன கேட்டால் இது மாதிரி பாவத்தை போய் அனுபவிச்சுட்டு திருப்பி இங்கே வரணும், அங்கேயும் இருக்க போகணுன்ற பேச்சுலாம் கிடையாது. ஆனா மிச்ச பிற மதங்கள்ல வந்து என்ன பண்றது கேட்டா நரக்கம்னா என்னமோ ஒரு டோர் ஒன் வே டோர் மாதிரி ஒன் வே இது மாதிரி வச்சுடுறா, போனா வளர்ந்து வர முடியாது கிடையாது. இது மத்ர சம்பிரதாயத்துல இப்ப சொல்ல போற ரெண்டு மூணு ஸ்லோகங்களை வச்சுட்டு மத்ர சம்பிரதாயத்துல அதே மாதிரி வச்சுட்டு இருக்கா. என்னன்னு கேட்டா பெர்மனண்டா ஹெல் உண்டு அப்படிங்கிற சில பேர்லாம் டெஸ்டைன்டு பார் ஹெல்லாம், அவ திரும்பி வரவே முடியாதுன்னு அவ கன்சீவ் பண்ணி வச்சிருக்கா. பட் அது விவாதம் பண்ணப்பட வேண்டிய விஷயம், ஏன்னா அப்படி வச்சுட்டு அப்புறம் பகவானுடைய கிருபைக்கு ஒரு இது இல்லாமல் போயிடும். பட் அப்கோர்ஸ் அவளுக்கு நிறைய ஆளுகள் வச்சுருக்கா, அவ்வளோ ஈஸியாலாம் ஒத்துக்கல, அவ நம்ம அதை ஒத்துக்கல. நடக்கம்ன்றது இருக்குன்னு கேட்டா பண்ணின பாவங்களை போய் அனுபவிக்கணும். அனுபவிக்கிறதுன்றது ரெண்டுத்துக்கும் உண்டு, பாசிட்டிவ் நெகட்டிவ், அதுக்குதான் நடக்கம்ன்றது. ஆத்மசம்பாவிதாக சப்தாக தனமான மதான்விதாக எஜந்தே நாம யஜ்ஞேஸ்தே தம்பேன அபிதிபூர்வகம். 17வது ஸ்லோகம். ஆத்மசம்பாவிதா எப்ப பாரு தான் தன்னதானே புகுந்துட்டு இருக்கிறது, நான் எப்படி இருக்கேன் பாத்தியா என்னால எல்லாத்தையும் பண்ண முடியும் அப்படின்னு தன்னைத்தானே ஆத்ம சம்பாவிதாக சம்பாவனை பண்றதுனாலே ஒரு கௌரவம் பண்றது ஒரு மதிக்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டு ரிகார்டு, அதான் சம்பாவனைன்றது. சம்பாவனை பண்ண சம்பாவனை பைசா பண்ணது கொடுக்கறதுன்றதை விட சம்பாவனை என்னன்னு கேட்டா அவ ஏதோ ஒரு காரியத்தை பண்ணதுக்கு அவளுக்கு சன்மானம் ஒரு மதிப்பு கொடுக்குறது அந்த சபையில, ஒரு சால்வை போட்டியோ ஏதோ ஒண்ணு அதுதான். இவ என்ன பண்ணா ஆத்ம சம்பாவிதாக தன்னைத்தானே புகுந்துட்டு நாலு பேர் அதுக்காக வச்சுக்கிறது சொல்லுங்கடா அப்படின்னு சொன்னா இவரை மாதிரி யாரும் கிடையாது சொல்லிட்டே இருக்கிறது. தன்னாலேயே ஸ்தப்தாகனு சொன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சாம இருக்கிறது, இனிமேல் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. தன மான மதாந்திதாக, தனம்னா பணம், மானம்னா அந்த செல்ஃப் இது பிரைடு, மதம்னாலும் அந்த பிரைடு தான், அது சம்பந்தப்பட்டதுதான். இன்டாக்சிகேட்டடா இருக்கிறது மதம்னா எஜந்தே நாம யஜ்ஞே, அவளோ யஜனம்லாம் பண்றா சாஸ்திர விகிதமான ஏதோ காரியத்தை பண்றா, அந்த காரியங்கள் எடுத்து பண்றா. ஆனா எதுக்குன்னு கேட்டா வெறும ஒரு ஆடம்பரத்துக்காக நானும் பண்றேன் பார்த்ததுல அது பண்றதுக்காக. தம்பேன அவிதிபூர்வகம், அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டா சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ண முடியாம போயிடுறது. சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ண முடியாம ஒரு தம்பம், அதுல ஆஸ்டன்டேஷியஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அது மாதிரியா பெரிய பேனர்கள் எல்லாம் போட்டு பெரிய உடனே ஃபேஸ்புக் லைவ் அந்த மாதிரிலாம் பண்ண வச்சுருக்கோம், ஏதோ பண்ற சின்ன காரியத்தை கூட வெறும நான் பண்றேன்னு தெரியறதுக்காக. நல்ல காரியம் நினைச்ச சில பேர் என்ன கொடுத்தோன்னு தெரியாம கொடுக்கவா இருக்கா. ஆனா இந்த காலத்துல என்ன கேட்டா வச்சுக்கோ, எந்த ஒரு ஒன்னே ஏதோ ஏதோ கொண்டாடுறோம் ஏதோ பண்றோம் வச்சுக்கோங்கோ, அதுல அவளோட போட்டோ அவளோட பேரு பாதி அடைச்சுன்றது. அப்ப காரியம் என்னது, யாரு பண்றா, நம்மளால அதை அவாய்ட் பண்ண முடியல. ஆனா அந்த காலத்துல எப்படி பண்றாங்க கேட்டா கொடுத்தது தெரியாம கொடுத்துட்டு இருக்க. இது ஆதர பிரகதிகளுடைய தன்மை, தம்பம் இருந்துட்டே இருக்கும். ஆத்ம சம்பாவிதாக ஆத்மனாயேவ சம்பாவிதாக, தங்களாலேயே தங்களை ஒரு உயர்ந்த நிலையில் வைத்திருக்கக்கூடியவர்கள். ஆத்மனாயத ஆத்மான சம்பாவியன் இத்தியர்த்தக, தானே தன் புகழ்ந்துக்கிறது. இப்ப பாரு ஸ்தப்தாக, ஸ்தப்தாகனா பரிபூர்ணம் மன்னியமானாக, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறது. கிஞ்சித்து குருவானாக அப்படின்னா, அதாவது எனக்கு எல்லாம் தெரியும்னு அப்படியே இருக்கிறது, எதையும் மேல தெரிஞ்சுக்கிறதுக்கோ எதையும் ஒரு இது எஃபர்ட் எடுத்துக்காம. இங்கிலீஷ்ல ஒரு வேர்ட் இருக்கு, ஸ்தப்தஹாக்கு அரகண்ட்னு ஒன்று இருக்கு, இன்னொரு வேர்டு ஒன்று இருக்கு, சட்டன் மறந்து போயிடுச்சு. இந்த எல்லாம் படிச்சோன்னு சில பேர் ஒரு திமிர்ல இருப்பா பாருங்க, மமதைன்னு சொல்லுவோம், ஸ்தப்தஹாக்கு மமதை மமதை கூட உண்டு, ஒரு வேர்ட் இருக்கு இங்கிலீஷ்ல, இந்த ஸ்தப்தானா இருக்கிறதுன்னு சொல்லுவா, ஸ்தப்தான்ற கரெக்ட் வேர்ட் இல்ல, அதாவது விடாப்படியா இருக்கிறது. இதுக்கான எல்லாம் படிச்சு முடிச்சாச்சு, தெரிஞ்சுக்கிறது ஒன்றும் இல்லைன்னு இருக்கிறது, ஒரு ஒரு மெதப்புல அப்படியே இருக்கிறது. இது உபநிஷத்துல வருது, சாந்தக உபநிஷத்துல ஸ்வேதகேது வந்து போய் படிச்சுட்டு வரா, அப்பா கேக்குற என்னடா எல்லாம் படிச்சியா அப்படின்னு கேட்டுச்சு. அவன் சொல்ற பதில் வந்து என்ன இருக்கு எப்படி கேட்டா, எல்லாத்தையும் முடிச்சாச்சு அப்படின்னு சொல்றான். அப்பா உடனே சப்தோசின்னு சொல்றாரு, இதை இது தெரியுமா அப்படின்னு கேள்வி கேட்கறாரு, காரணத்தை தெரியுமான்னு ஏதோ அவர் ஹையர் கேள்விகள் கேட்க, அப்பதான் அவன் தெரியறது நாம அந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லி. அப்ப ஸ்தப்தோசி அப்பதான் அங்கே உபயோகமா இருக்கு, அது அங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம்னு ஒரு ஒரு அகங்காரத்துல இருக்கக்கூடிய தன்மை, அப்படி இருப்பான் அவெல்லாம். பரிபூர்ணம் மன்னியமான கிஞ்சித் குர்வானாக கதம் தனமான மதாந்விதாக தனேன வித்யா அபிஜன அபிமானேனச்ச ஜனித மதாந்விதாக. குரத்தாவது சொல்லிச்சு, முக்குறும்பு வஞ்சமுக்குறும்பாம் சொல்லணும், நம் மொழியை கடக்கும் பெரும்புகையான் வஞ்சமுக்குறும்பாம் குழியை கடக்கும் நம் குரத்தாழ்வான் திறன்கூடிய பின். அவருக்கு மூன்று முக்கியமான நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு, நாம வந்து கர்வப்படுறதுக்கு முக்கியமான மூன்று ஃபேக்டர்ஸ் கேட்டா, நற்குடி உயர்ந்த குடி, பணம், கல்வி, இந்த மூணுமே அவர்கிட்ட இருந்தது. இருந்தாலும் அந்த மூணத்தையுமே அவர் வந்து பெருசா பொருட்படுத்தாம அவைகள் குழியம், அதாவது நம்ம குழியை தள்ளி விட்டுடும், அதை தாண்டி வந்தவர். இவாளா என்ன பண்ண கேட்டா அதிலே விழுந்துடுற, வித்தியினால அபிஜனத்தினால ஒரு அபிமானத்தினால ஜனித மதாந்விதாக, இதால உண்டாக்கப்பட்ட ஒரு மதம்னா இன்டாக்சிகேஷன், அதுவே ஒரு மோகம்தான். அதுல நாம யஜ்ஞி நாம பிரயோஜனேயி எஷ்டாக, இது வெறுமை பேருக்காக பண்றது காரியத்தை, நாம மாத்த பிரயோஜனி யஜ்ஞி எஜென்ட், எதுக்கடா பண்ண கேட்டா ஒரு பேர் வர்றதுக்காக பண்ணு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக. சதபி தம்பேன ஹேத்துனா, அதையாவது சத்தையா பண்ணா கேட்டா அது சத்தையா பண்ணல, தம்பேன ஹேத்துனா எஷ்டுத்துவ கியாபனாய, நாம் பண்ணேன்னு தெரியணும், காரியம் பண் காரியம் நடந்ததுன்னு தெரியறது ஒண்ணு, இந்த காரியத்தை அதுல நாம் பண்ணேன்றது பிரதானமா இருக்கணும்ன்றது இல்லையா. நம்ம ரெண்டு விதமா அட்வைஸ் பண்ணலாம், இந்த காரியம் நடக்கிறதுன்னு பண்ணலாம், இந்த காரியத்தை யார் பண்ற அவால முன் வச்சு பண்றது. அதனால எஷ்டுத்துவ கியாபனாய அவிதி பூர்வகம் அயதா சோதனம் எஜந்தே, கால இதெல்லாம் தேச விஷயங்கள்லாம் பார்க்காம அந்த காரியத்தை பண்றது எதுக்குன்னா ஒன்லி ஃபார் நேம் சேக். தேச ஈதிருக் பூதா எஜந்தே இத்தியாக, அவ இப்படிப்பட்டவா என்ன பண்ண கேட்டா இந்த மாதிரி இருந்துட்டு யாகங்களை பண்றா. அகங்காரம் பலம் தர்ப்பம் காமம் குரோதம் சம்ஸ்கிருதாக மாம் ஆத்ம பரதேகேஷு பிரதிஷ்டோ அத்யதூஜகாக தத்விஷந்த அத்யதூஜகாக. அவகிட்ட என்ன கேட்டா, அகங்காரம் இருக்கும், பலம் இருக்கும், தர்ப்பம் இருக்கும், காமம் இருக்கும், குரோதம் இருக்கும், இவர்களோட கூடியவர்கள் என்ன என்ன பண்றான்னு கேட்டா, ஆத்ம பரதேகேஷு நான் எங்க இருக்கேனோ என்னை பார்த்து அவளுக்கு என் மேல ஒரு துவேஷம், தத்விஷந்த அபியதூயகாஹ ஹிரண்யகசிபு தான், ஹிரண்யகசிபு மனசுல வச்சுருந்தோம்னா எல்லாத்துக்கும் அர்த்தம் வந்துடும், அனன்யாபேட்சா அகமேவ சர்வம் கரோமி இது ஏவம் ரூபம் அகங்காரம் ஆசிரதாக, வேற யார் தெய்வம் இல்லாம என்னாலேயே நான் தான் எல்லாத்தையும் பண்றேன்ற அகங்காரம் அவளுக்கு. ததா சர்வத்ய கருணே மத்பலமேவ பரியாப்தம் இதிச்ச பலம், எல்லாம் பண்றதுக்கு எங்கிட்ட உண்டான சக்தி இருக்கு பலம் இருக்குன்னு நினைச்சிருந்தாலாம், அத்தக மத் சதுஷோ ந கஷ்டித் அஸ்தி இது தர்ப்பம், அதனால என்ன மாதிரி யாரும் கிடையாதுன்னு அதுல ஒரு தர்ப்பம்னு ஒரு பிரைட் அவளுக்கு. ஏவம் பூதத்து மம காம மாத்திரேன சர்வம் சம்பத்தது இது காமம், என்னுடைய ஆசையினாலேயே அல்லது என்னுடைய சங்கல்பத்தினாலே என்ன நடக்கிறதுன்னு அவன் நினைச்சிருந்த காலம், காமம் அதில் ஆசை நினைச்சுப்போம். மம ஏ அனிஷ்ட காரணக தான் சர்வான் அனிஷ்டாமி இது குரோதம், அப்படி நான் பண்ணக்கூடிய காரியத்துல அனிஷ்ட காரணகனா இதுக்கு அப்போசிங் ஃபேக்டர்ஸ் இருந்ததுன்னா அவள் எல்லாரையும் கொண்டுடுறேன்னு அவன் ஒரு குரோதம் கோபமானது இருக்கான். ஏவம் ஏதான் சம்சிதாக இவற்றை இவைகளை அடைந்தவர்களாக ஸ்வதேகேஷு பரதேகேஷு அவசிதம் சர்வஸ்ய காரயிதாரம், தங்களுடைய தேகங்களிலும் பிற தேகங்களிலும் இருக்கக்கூடிய சர்வஸ்ய காரயிதாரம்னா எல்லாத்தையும் செய்விக்கக்கூடிய புருஷோத்தமம் பகவானை என்னை மாம் அபியதுயகாஹ தத்விஷந்தஹ குயுக்திபிஹி மத்ஸிதௌ தோஷம் ஆவிஷ்குருவந்தஹ. ஏதோ குயுக்தின்னு சொன்னா ஏதோ கோணாமல் ஆர்கியுமெண்ட் எல்லாம் பண்ணி பகவானுக்குல ஏதோ தோஷத்தெல்லாம் சொல்லி மகாபாரத கதைகள்லாம் எதுவும் சொல்றது, அதுதான் இதுல நமக்கு படிச்சா தெரியும். எவனோ ஒருத்த வரா கஷ்டம் நம்பாத அவன் இருக்கான் இருக்கான்னு சொல்றாங்கன்னா அது மாதிரி மாம் அசகமானாக என்னை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள், அகங்காராதிகான் சம்சிதாக அகங்காரம் முதலீடுகளை அடைந்தவர்கள், யாகாதிக்கம் சர்வம் கிரியாஜாதம் குருவதே இத்தியர்த்தக, யாகங்கள் போன்ற காரியங்கள்லாம் அவன் பண்ணிட்டு இருக்கா. ஏன் அதெல்லாம் பண்ணுன்னு கேட்டா தேவதைகள் தான் பலனை கொடுக்க போற, தேவதைகளுக்கு யாகம் பண்ணியான், அதனால வேத சொல்லப்பட்ட கர்மா அவ பண்ற. ஆனா பண்ற பிரார்த்தனை என்ன கேட்டா அதை விதிபூர்வமா பண்றது இல்ல, அவளுடைய மேனிபுலேட் பண்ற அந்த காரியங்கள்லாம் ஆக மொத்தம் பண்ணிட்டு இருக்கா. அதான் ராஜசூரியாக பண்ணிச்சேன்னா அங்கேயே நிறைய நடக்கிறது இல்லையா, இவன் வந்து சிசுபாலன் இருக்கா எல்லாம் கிருஷ்ணன் அவமானப்படுத்துறா கிருஷ்ணன் தரக்கூடாதுன்னு சொல்றா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மனசுல வச்சுக்கணும். தானகம் திஷத குரூரான் சம்சாரேஷு அதாதமான் ஷிபாம் விஜஸ்ரம் மசுபான் ஆசுரீஷ்வேத யோனிஷு. பகவான் சொல்றான் இப்போ தான் அவர்களை திஷதா தான் குரூரான் என் மேல ஒரு வெறுப்பை வைத்துக் கொண்டிருப்பவர்கள், குரூரம் கொடூரமானவர்களை சம்சாரேஷு நராதமான் இந்த உலகத்துல நர அதமர்களா இருக்காருன்னு அவளை ஷிபாமி, ஷிபாமினா விடலன்னு அர்த்தம், தூக்கி போடுறேன்னு அர்த்தம். எதுல அஜஸ்திரம்னா எப்பொழுதும் அசுபான் ஆசுரீஷு ஏவ யோனிஷு, அந்த மாதிரி இவ அசுபான்றது அவளுக்கு விசேஷமா போடுது. நன்மை தீய எண்ணங்களை படைத்தவர்கள் வச்சுக்கலாம், அவளை ஆசுரீஷு ஏவ யோனிஷுன்னு சொன்னா மேல மேல அவருக்கு பிறப்பு எங்க ஏற்பட போகுதுன்னு சொன்னா இந்த அசுரத்தன்மை உடையவர்களிடத்திலேயே அவர்கள் பிறக்க போகிறார்கள் அல்லது பிறப்பார்கள் அப்படின்னு. ஏவம் மாம் திஷந்தி, இப்படி யார் என்னை துவேஷிக்கின்றனரோ தான் குரூரான் நராதமான் நசுபான், குரூரமாக இருப்பவர்களை மட்டமாக இருப்பவர்களை ஒரு எந்த விதமான மங்கள குணங்களும் அவகிட்ட கிடையாது. அவால அகம் அஜஸ்ரம் சம்சாரேஷு ஜென்ம ஜரா மரணாதி ரூபேன பரிவர்த்தமானேஷு சந்தானேஷு. என்ன அர்த்தம்னு கேட்டா திருப்பி திருப்பி பிறப்பு மூப்பு இறப்பு இத்தியாதி மாறிக்கொண்டிருக்கக்கூடிய சந்தானேஷனா இருக்க அந்த இடத்துல அந்த பிறப்புகள்ல தத்ராபி ஆசுரீஷு ஏவ யோனிஷு சிப்பாமி. அதான் பாஷக்காரர் கொண்டது எல்லாத்துக்குமே அப்ப நீங்க கேட்கலாம், நாம கேட்கலாம் என்ன அப்ப அசுரர்களுக்கு மட்டும்தான் அதெல்லாம் நமக்கு தானே நல்லா இருக்குன்னு கேட்டா எல்லாருக்கும் இருக்கு, குறிப்பா ஆசுர பிறவிகளை போட்டா ஞானம் ஏற்படுறதுக்கு அவளுக்கு சக்தி இல்லாம போயிடும். அந்த மாதிரி போட்டுடுறேன், மதானுக்குரிய பிரத்தினிக்கேஷு ஜென்மது சிப்பாமி. அதான் மிச்ச பிறவிகளுக்கும் அசுர பிறவிகளுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டா மிச்ச பிறவிகள்ல பகவானை பத்தி ஒரு அனுகூலமான எண்ணம் ஏற்படலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா அசுர குலத்துல பிறந்துட்டா அதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்ற. தத்த ஜென்ம பிராப்தி அனுகுண பிரவிற்த்தி ஹேத்து பூத புத்திஷு குரூராசு ஆமேவ சஞ்சோஜாமி சம்யோஜியாமி இத்தியர்த்தம். தத்த ஜென்ம பிராப்தி அனுகுண பிரவிற்த்தி ஹேத்து பூத புத்திஷு, அப்ப அந்த பிறவியை கிடைக்கிறதுக்கு அவ என்னென்ன எண்ணங்கள் பண்ணுமோ என்னென்ன காரியங்கள் பண்ணுமோ அப்படிப்பட்ட குரூரமான ஒரு பிறவிகளை நானே அவளை வந்து அல்லது எண்ணங்கள் நானே யோசிக்கிறேன் அப்படின்னு போட்டு. ஆசுரீம் யோனி மாப்பண்ணா மூடா ஜென்மனி ஜென்மனி மாம் அப்பிராப்தீக கௌந்தேயே ததோ யாந்தியதமாம் கதி. இந்த மாதிரி அசுரத்தனமா இருக்கக்கூடிய பிறப்புகளை கடந்து ஒரு ஒரு பிறவியிலும் மாம் அப்பிராப்திய ஏவ என்னை அடையாமலேயே கௌந்தேய அர்ஜுனனே ததோ யாந்தி அதமாம் கதி. எவ்வளவு பிறப்புலேயே எவ்வளவு ரொம்ப கீழே இருக்கக்கூடிய பிறப்பினவோ அதை அடைகிறார்கள் அர்த்தம். மதானுகூல்ய பிரத்யேக ஜென்மாபண்ணாக எனக்கு அனுகூலமா இருக்கிறதுக்கு எவ்வளவு எதிர்ப்பு இருக்குமோ அப்படிப்பட்ட ஜென்மத்தை அடைந்தவர்கள் புனக அப்படி மறுபடியும் ஜென்மனி ஜென்மனி மூடாக மத் விபரீத ஞானாக. மூடாகனா என்ன அர்த்தம் கேட்டா என்னை அடையிறதுக்கு என்ன ஞானம் தேவையோ அதுக்கு நேர்மாறான ஞானத்தை உடையவர்கள் மாம் அப்பிராப்திய என்னை அடையாமலேயே ஏவ அஸ்தி பகவான் வாசுதேவ சர்வேஸ்வர இது ஞானம் அப்பிராப்திய. பகவான் ஒருத்தர்கான் அவன் வாசுதேவன் அவன் சர்வேஸ்வரன் இப்படின்ற ஞானத்தை அடையாமலேயே தத்தோ ஜென்மனஹ பிறவில அதமாம் ஏவ கதி ஞாந்தி. ஒரு முக்கியமான கேள்வி வரும் என்ன, அப்ப பகவானுக்கு கருணைன்ற குணம் எங்க இருக்கு, ஏன் அவெல்லாம் திருத்தக்கூடாது, ஏன் அவெல்லாம் நரகத்துல இந்த மாதிரி பிறவிகள்லாம் தள்ளணும்னு கேட்டா இதுக்கு என்ன அர்த்தம்னா பகவான் யாரையும் தள்ளுறது இல்ல, அவ வேற வேத பார்த்துட்டு இருக்கான் அவ்வளவுதான். தூக்கம் ட்ரை பண்ணா கை கொடுத்தா தானே, பசங்களாம் கோபத்துல வச்சே பதில் வச்சுக்கோங்க, நம்ம கையை பிடிக்க போனாலும் கையை உதறி விடுறது பசங்களால் வேணும் ஏதோ ஃபோர்ஸ் பண்ணி கை விட்டுக்கலாம். பெரியவாளை பண்ணப்பட நம்ம பசங்களை போய் இழுக்க முடியுமா? தள்ளி விட்டுட்டு போயிடுவா. அதனால பகவான் என்ன பண்ணுறாங்க கேட்டா, அவன் யாரையும் தள்ளலை, ஆனால் அவன் வீரத்துக்கு எல்லா சட்டமும் பண்ணி வச்சிருக்கான். அவனைதான் மேலே போகிறவாளுக்கும் அதே தான். மேலே போகிறவாளுக்கு என்னன்னு கேட்டால், நற்புத்தி ஏற்படுத்துவதற்கு காரியம் பண்ணால் அவன் மேலே போகிறதுக்கு உண்டான வசதிகளை பண்ணி கொடுக்குறான். அதான் அணுகில் அணுகும் அகலில் அகலும். பகவான் வந்து நின்றுட்டுல தான் இருக்கான். எப்படி நூற்றுலாம் இருக்கான்னு கேட்டால், நற்கதிக்கு போகிறோம்னு எண்ணம் வந்து காரியத்தை பண்ணுறவாளுக்கு அதுக்கு உண்டான வசதிகளை பண்ணி கொடுக்குறான். அப்போ அவன் தானே பண்ணுறான்னு அர்த்தம், நற்கதிக்கு வந்து கொண்டு போகிறான்னு அர்த்தம். ஒரு கம்பெனியில் நம்ம நினச்சிருக்கோம், கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம், நம்ம பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு அந்த கம்பெனி என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், நல்ல பெர்ஃபார்மன்ஸ்லாம் ஒரு தனி க்ரோத் பார்த்து கொடுக்குறான் கம்பெனி. நாம் என்ன நினைக்கிறோம், ஒர்க் பண்ணி முடிச்சோம், நான் தான் எல்லாத்தையும் பண்ணேன் அப்படின்னு நினச்சிருக்கோம். ஆனால் கம்பெனி அதோட பங்கு அதில் முக்கியம். நம்ம நம்ம நம்மளுடைய எஃபர்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி நமக்கு தனியாக ஒரு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கா இல்லையா? அதே கம்பெனி என்ன பண்ணுறது, சில பேரை ப்ரிஃபார்ம் பண்ணலையா, சரி 5 வருஷம் பாரு 10 வருஷம் பாரு அனுப்பிச்சிடுன்றது அவ்வளோதான். அதே மாதிரி தான் இங்கேயும் ஏதோ அவன் ட்ரை பண்ணுறான், ஒரு இந்த திருப்பி ஒரு பாஸ் கொடுக்குறான், அதுலேயும் வரல. அப்போது எப்படி எல்லாத்தையும் கம்பெனி பண்ணதாக அர்த்தமாக இருந்தோ, அது மாதிரி பகவான் என்ன பண்ணுறான்னு கேட்டால், அகம் கிருபாமின்னு சொன்னால் வேர்ல்டு தூக்கிலாம் போடுறதில்லை, ஆட்டோமேட்டிக்காக அவரே போடுறாதுல. பட் எல்லாத்தையும் அவன் தான் படிச்சு பண்ணுறதுனால என்ன அர்த்தமாகுதுன்னு கேட்டால், பகவானே எல்லாம் பண்ணுறது அர்த்தமாகுது. ஆனால் ஹி இஸ் நாட் டூயிங் திஸ் இன் இதோட பேசிஸ். அவாவா கர்மா அவாவா புத்தி ஞானம் இதுக்கு அனுகுணமாக தான் நடக்கிறதுன்னு தாத்பரியம் இருக்குல்ல. அஸ்ய ஆசுர சுபாவசிய ஆத்மநாசாய ஆத்மநாசிய மூலஹேது மக. சரி, இந்த ஆசுர சுபாவத்துக்குலாம் எது மூல காரணம்? இப்படி ஆத்மநாசம்னா டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் செல்ஃப்ன்ற அந்த அளவுக்கு போயிடுறது. டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் செல்ஃப் என்ன அர்த்தம்னா, அத்தியந்த அஜ்ஞானத்தில் இருக்கிறது அர்த்தம். அவ்வளோதான். இந்த தர்மபூத ஞானம்ன்றது டெண்டிங் டு ஜீரோ மாதிரி போயிடுது. அதுதான் டெஸ்ட்ரக்ஷன். இட் வில் நெவர் பிகம் ஜீரோ. என்ன இப்படி ஆயிட்டு என்ன காரணம் இருக்குன்னு கேட்டால், எல்லாருக்கும் ஞாபகப்படுத்துறார், த்ரிவிதம் நரகஸ்ய ஏதத் துவாரம் நாசனம் ஆத்மனஹா காமஹா க்ரோதஹா ததா லோபஹா தஸ்மாத் ஏதத்ரயம் தியஜேத். இந்த ஸ்லோகத்தை அங்கங்கே எழுதி வச்சு மனசில் வாங்கிட்டே இருக்கணும், பார்த்துட்டே இருக்கணும். த்ரிவிதம் நரகஸ்ய துவாரம், நரகத்துக்கு வழி மூணு கதவு இருக்கான். என்ன அந்த மூணு கதவுன்னு கேட்டால், ஒன்று காமம், ஒன்று குரோதம், ஒன்று லோபம். மூணு லிங்க்டு தான், மூணுத்துக்கு லிங்க் இருக்கு. இருந்தாலும் தனித்தனியாக சொல்றதுக்கும் விவகாரம் இருக்கு. முன்னாடி சொல்லிட்டார் காமம்னா என்ன, குரோதம்னா என்ன, லோகம்னு சொல்லிட்டார். இருந்தாலும் ஜஸ்ட் இப்போ ஒரு சம பண்ற இந்த மூன்று குணங்கள் கிட்ட ஜாகிரதையாக இருந்தேன். அஸ்ய அசுர சுபாவ ரூபஸ்ய நரகஸ்ய, நரகஸ்ய என்ன என்ன அர்த்தம்னு கேட்டா, அசுர சுபாவ ரூபஸ்ய நரகஸ்ய. இதுவே நரகம் தான். நம்மளே விவகாரம் பண்றோம், என்ன வாழ்க்கை நரக மாட்டம் இருக்குன்னு சொல்றோம். அவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிக்கிறதே நரக வாழ்க்கைக்கு ஒத்ததா இருக்கு. அதுக்கு த்ரிவிதம் துவாரம், மூன்று விதமான கதவுகள் இருக்கு. எது எது? ஆத்மனக நாசனம், ஆத்மாவை நசிக்கக்கூடிய தன்மை, நாசம் அடைக்கூடிய தன்மை இருக்குது அந்த மூன்று கதவுகளுக்கு. என்னன்னு கேட்டா, காமக குரோதக லோபக இது திரையாணம் சொரூபம் பூர்வமேவ வியாக்கியார்த்தம். இந்த மூன்றினுடைய சுவாவத்தை மொழி சொல்லியாச்சு. துவாரம் மார்க ஹேது உச்சத்தக, துவாரம்னா மார்க்கம், மார்க்கம்னா காரணம். நரகத்துக்கு போகிறது மூன்று காரணங்கள், அதான் இந்த மூன்றும். தஸ்மாத்து ஏதத்ரயம் தியஜேது, அதனால இந்த மூணுத்தையும் விட்டுடணும். தஸ்மாத்து அதிகோர நரக ஹேத்துவாத்து காமக்ரோதலோபானாம் ஏத திசையம் தூரத்தக பிரித்தியஜேது. அதனால இந்த மூணு அதிகோரமாக இருக்க நரகத்துக்கு போகிறதுக்கு காரணமாக இருக்கிறதுனால இந்த மூன்று விதமான இந்த மூன்று விஷயங்களையும் விட்டுடணும்னு தூரத்தகா படித்த ஜேத்து. தூரமே விட்டு வந்துடணுமா? இப்போ விட்டவா அப்படி இருப்பா, ஏத்தேர் விமுக்தா கௌந்தேய தமோ துவாரைஹி திரிபேர் நரக ஆச்சரதி ஆத்மனஹா ஸ்ரேயஹ ததோ யாதி பராமதிம். ஏத்தேஹி விமுக்தா, இந்த மூன்றிலிருந்து விடுபட்டவர்கள் கௌந்தேய அர்ஜுனனே தமோ துவாரைஹி திரிபிஹி நரக. இவர்கள் மூணு என்னன்னு கேட்டால், அந்த நரகத்துக்கு அல் தமசுக்கு போகக்கூடிய காரணங்கள். ஆச்சரதி ஆத்மனஹா ஸ்ரேயஹ, ஆத்மாவுக்கு என்ன ஸ்ரேயஸோ, நாம் என்ன பண்ணிருக்கோம் கேட்டால், சரீரத்துக்கு என்ன ஸ்ரேயஸோ அதுக்காக பாடுபட்டு இருக்கோம். நித்தியாக தானே யோசிக்கும், அதில் இருந்தவனே என்ன சாப்பிடலாம், எப்படி இது சௌக்கியமாக இருக்கலாம், அதான் நம்மளுடைய சிந்தனமாக இருக்குது. ஆத்மாக்கு என்னன்னு நம்மளால் யோசிக்க முடியல. ஆனால் ஏன் அப்படி கேட்டால், அந்த காமக்ரோத லோபங்கள் இத்தியாதிகள் தான். தேவையில்லாத உழைப்பு யோசிச்சு பார்த்தா நம்மளுடைய உழைப்பெல்லாம் வீணாக செலவிட்டுருக்கோம். அப்புறம் என்ன பண்ணுறோம், அதுக்கு திருப்பி ரெஜினேட் திருப்பி நிறைய சாப்பிட்றோம், திருப்பி இதே இதுலேயே ஓடிட்டுருக்கு. அவன் என்ன பண்றான் கேட்டா, ஆத்மனஹா ஸ்ரேயஹ ஆசரதி, ஆத்மாவுக்கு என்ன ஸ்ரேயசோ அதை அவர்கள் கடைபிடிக்கிறார்கள். அதனால் ததஹ யாதி பரம்பதிம், உயர்ந்த கதியை அடைகிறார்கள். ஏதைகி, ஏதைகி என்னது, காமக்ரோத லோபைகி, அவைகள் என்னது, தமோத்வாரைகி, இந்த காமக்ரோத லோபங்கள் இடமிருந்து. மத் விபரீத ஞான ஹேத்துபிஹி, முக்கியமா என்னன்னு கேட்டா, எனக்கு என்னை அடைவதற்கு உண்டான ஞானம் இல்லாம அதுக்கு விபரீதமான ஞாத்துவை, ஞானத்தை ஏற்படுத்தக்கூடியவைகள். விமுக்தஹா நரஹ, விடுபட்ட நரன் ஒரு ஒரு ஜீவாத்மா, ஆத்மா ஸ்ரேயா ஆச்சரித்து, ஆத்மாவுக்கு நன்றதையோ அதை அவன் கடைபிடிக்கிறான். லப்த மத் விஷய ஞான, எம்பெருமானை பற்றிய ஞானத்தை அடைந்தவனாக இருந்து கொண்டு, மது ஆணுக்கூலியே பிரவர்த்தது, என்னுடைய ஒரு பிரீத்தியை சம்பாதிக்கிறதுக்கு என்ன காரியமோ அதை அவன் அதில் பிரவர்த்திக்கிறான். அவனுக்கு என்னவோ சரீரத்துக்கெனவோ அதை விட்டுட்டு பகவான் அடையிறதுக்கு உண்டான வகையில் அவன் பிரவர்த்திக்கிறான். ததா அதனால மாமேவ என்னையே அடைகிறான் அப்படின்னு அர்த்தமானது. சாஸ்திர அநாதரக அச்ச நரகத்திய பிரதான ஏது வித்தியாக. சரி, இந்த காமக்ரோத லோகங்கள்லாம் ஏன் வருது அப்படின்னு கேட்டா, சாஸ்திரத்துக்கு ஒரு மதிப்பு கொடுக்காம இருக்கணும். அநாதரகனா இரெஸ்பெக்ட், அதாவது ரெஸ்பெக்ட் கொடுக்காம இருக்கிறது, அதுதான் முக்கியமான காரணம். இப்ப எங்க கொண்டு வந்து முடிக்கிறாருன்னா, அர்ஜுனா உனக்கு சாஸ்திரம் தான் பிரதானம், அதுதான் பிரமாணம்னு அர்த்தம் சொல்ல போறாரு. இந்த அத்தியாயத்துல முடிவு வந்து சாஸ்திரத்தினுடைய முக்கியத்துவம், அடுத்த அத்தியாயத்துல அந்த சாஸ்திரத்துக்கு உன்ன ஸ்ரத்தையை சொல்ல போறார். அதுல யஹ சாஸ்திர விதி முத்ரஜ்ய வர்த்ததே காமகாரத, நச சித்திமவாப்னோதி ந சுகம் ந பரமா ந பராம்பதிம். சாஸ்திர விதி முத்ரஜ்ய, சாஸ்திர விதிகளை விட்டு விட்டு வர்த்ததே காமகாரத, இஷ்டத்துக்கு இருந்துட்டு அவன் மாட்டுக்க நச சித்திம் அவாப்னோதி, அவ என்ன பண்றா, சித்தியை அடைவதில்லை. ந சுகம் ந பராம்பதிம், சுகத்தையும் அடைவதில்லை, சுகத்தையும் உயர்ந்த கதியும் அடைவதில்லை. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயத்த சொல்லணும். இங்க இந்த சனாதன தர்மம், சனாதன தர்மத்துக்கும் மிச்ச மதங்களுக்கும் என்ன வித்தியாசம் கேட்டா, சனாதன தர்மத்துல அவாவ அனுஷ்டானம் தான் ரொம்ப முக்கியம். அவாவ அனுஷ்டானம், அவாவுக்கு அனுஷ்டானம் ஒண்ணு உண்டு, இண்டிவிஜுவலுக்கு உண்டு, அப்புறம்தான் பொது காரியம் இல்ல. அப்ப ஒவ்வொருத்தரும் அவ அனுஷ்டானத்தை பண்ற வரைக்கும் சனாதன தர்மமானது இருந்துட்டு இருக்கும். யாரோ ஒரு பிராமணன் ஒரு கிராமத்துல இருந்து நான் பாட்டுக்கு அவன் அனுஷ்டானத்தை பண்ற வரைக்கும் இந்த தர்மத்தை அழிக்க முடியாது. அப்படி எல்லாத்தையும் அவன் தர்மத்தை விட்டுட்டு இங்க வரோம், கோவில கட்டுறோம், டெய்லி கோவிலுக்கு போறோம் வரோம், இவ்வளவு தர்ம காரியம் பண்றோம்னாலும் தர்மம் நிக்காது. ஏன்னா சனாதன தர்மம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஒரு கா ஒரு அந்த அந்த அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. கண்டிப்பா வேத விகிதமான கர்மா தர்மா இதை பண்றதும் சனாதன தர்மம். அப்ப அதெல்லாம் விட்டுட்டு நம்மளால முடியலையோ இல்ல என்னமோ காரணம் நமக்கு தெரியலையோ ஏதாவது நடக்கட்டும், அதெல்லாம் விட்டு சர்வ பிரச்சிதமா எங்கேயோ போனேன் எங்கேயோ பலத்தெல்லாம் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்றது வந்து அதுக்கு நிச்சயமா ஈடாகாது. எதுக்கு சொல்ல வேண்டும்னா, இன்னைக்கு சாஸ்திர விகிதமான கர்மாக்கள்லாம் விட்டுட்டு எத்தனையோ தேவதைகள் கோவிலுக்கு போய் உதாரணமா சிலதெல்லாம் சொல்லிதான் ஆகணும். இப்ப சாய்பாபா கோவில்லாம் அவ்வளவோ இருக்கு. அப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, அங்க போய் அங்க என்னவோ அதுல எல்லாம் பற்றிய பண்ணிட்டு பெருமாள் இதெல்லாம் அவனை சேவிக்காம எதுவும் வியாழக்காம அந்த பூஜை பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன், எனக்கு அவ எல்லாம் கொடுப்பா, இந்த மாதிரி நிறைய பேர் ஏற்கனவே மாறிட்டேன். இருக்கிறவா சில பேரும் அதை கொஞ்சம் மறைச்சி பண்ணிட்டு இருக்கா, சில பேர் தான் அந்த பக்கம் போகாம இருக்கா வச்சு. ஏன் அதெல்லாம் பண்ணக்கூடாதான்னு கேட்டா, அப்படி அப்படி இந்த சாஸ்திரம் பிரவர்த்திக்கவே இல்லை. இந்த சாஸ்திரமானது அவாவா அவளுக்கு உண்டான விகிதமான கர்மா பண்ணிட்டு தான் ஆகணும், அந்த தர்மத்தை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதான் ஏ சாஸ்திர விதி முத்ரிஜ்ய, எல்லாருக்கும் ஒரு ஸ்தானம் இருக்கு, யாரும் பகவான் ஆக முடியாது. நிச்சயமா நல்லா மனசுல வாங்கிக்கணும், ஆச்சாரியன் ஆச்சாரியன் தான், பகவான் பகவான் தான். ஆச்சாரியனை பகவானமா பாவிச்சாலும் கூட நமக்கு பகவான் ஆச்சாரியன் டிஸ்டிங்ஷன் கண்டிப்பா இருக்கு. நெவர்தலஸ் நம்ம வந்து அதுக்காக யாரையும் நம்ம தாழ்த்தல. அப்ப யாரையானா நம்ம போய் அவர் இவரே பகவான் அப்படின்னு எல்லாம் பகவான் ஆக்கிடுறா, எங்களுக்கு அவரே போதும். யாரோ ஒருத்தர் சொன்னா, பாண்டிச்சேரியில அம்மா இருக்கா, அவாதான் எங்களுக்கு எல்லாம். யாரு இந்த சனாதன தர்மத்துல வந்தவாளே எல்லாத்தையும் விட்டுட்டு எங்களுக்கு இதெல்லாம் தேவையே இல்லை, அவ சொல்றதா வாக்கு அப்படின்னு போயிட்டா, அப்ப என்ன ஆறுது, சனாதன தர்மமானது போயிடுறது, அதுல பகவானுக்கு உடன்பாடே இல்லை. யஹ சாஸ்திர விதி முத்ரஜ்ய வர்த்ததே காமகாரத, இஷ்டத்துக்கு அபாவா இப்ப ஆள் எடுத்து போயிட்டு வச்சுக்கோங்க. அப்ப சனாதன தர்மம் என்ன ஆறுது? இப்போ எங்களுக்கு இதெல்லாம் நம்பிக்கை கிடையாது, நாங்க அவாவை ஃபாலோ பண்றோம் அப்படின்னு நிறைய பேர் மாறிட்டாங்க. அதெல்லாம் வர்த்ததே காமகாரத்தை. அவால என்ன கிடைக்கும் கேட்டா, நிச்சயமா சுகமும் கிடைக்க போறது இல்ல, உயர்ந்த கத்தியும் கிடைக்க போறது இல்லைன்னு இங்க சாதிச்சிட்டோம். நம்ம அடுத்தவால குறை சொல்றதுக்காக இந்த விஷயத்த சொல்லல, நமக்கும் சில அடிப்படை ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு எல்லாரும் இது சொசைட்டியோட இஷ்யூ, நாட் இண்டிவிஜுவல்ஸ் இஷ்யூ. இப்போ நிறைய பேர் என்ன எடுத்து கேட்கணும், ஒரு ஜென்ரேஷன்ல ரெண்டு ஜென்ரேஷன்ல எவ்வளோ விஷயங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகாமல் போயிடுச்சு. உத்தியோகத்துக்காக எல்லாம் சிட்டிக்கு வந்தா, சிட்டிக்கு வந்த இடத்துல எல்லாரும் எல்லாரும் மாதிரி இருக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ என்னாச்சு, அப்பா அம்மாக்கள் வந்து குழந்தைங்க சொல்லித்தரல, பெரிய ஆதரவு இல்லை, அவளுக்கு தெரியல, இப்படியே போயிடுச்சு. பட் இக்னரன்ஸ் இஸ் நாட் இது எக்ஸ்கியூஸ்னு ஆர்டினரியாலேயே சொல்கிறான், எனக்கு தெரியல அதனால தப்பு பண்ணதுன்னா கோர்ட் ஒத்துக்காது. அதே மாதிரி தான் இங்கேயும் இப்போ எவ்வளோ அவேர்னஸ் இருக்கு. அப்போ வி ஷுட் ட்ரை டு கோ பேக் என்னுடைய அதை உத்தரிஞ்சு அதை விட்டு யா காமக்காரத்தோ வர்த்தது, எவன் இஷ்டம் போல செயல்படுறானோ, இதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் பண்ண வேண்டாம், சாதனெல்லாம் பண்ண வேண்டாம், எல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நேராக அங்கே போய் அதுக்கு அச்சம் பண்ணிட்டு வா, இப்படிலாம் யாரும் சொல்றாலோ ஸ்வச்சந்தான குண மார்க்கேன்னு வர்த்தது, நான் இஷ்டம் போல எனக்கும் ஒரு மார்க்கம் இருக்கு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு யார் இருக்காலோ நசசித்தியும் அபாப்னோத்தி, அவன் எதையும் அடைவதில்லை. காமப்பி ஆமுஷ்பத்தியும் சித்தியும் அவாப்னோதி, இங்கேயோ அங்கேயோ மற்ற உலகங்கள் இருக்கக்கூடிய சுகங்களையும் அனுபவிக்கிறது இல்லை. நான் சுகம் மைனிக்கம் அப்படி கிஞ்சி தவாப்னோதி, இங்கேயும் சுகத்தை அனுபவிக்க போறதில்லை. நான் பராங்கத்தையும் உயர்ந்த கத்தியும் அடைய போறதில்லை. குத்தகா பராங்கதியும் பிராப்னோதி இத்தியத்தகா, எங்கிருந்து கிடைக்கும், இங்க இருக்க சுகத்தையும் அடையலன்னா எங்க கிடைக்கும்? அதாவது இவளுடைய முக்கியமான வேலை என்னன்னு கேட்டா, ஆச்சாரியர்கள் சனாதன தர்மத்தை ஃபாலோ பண்ண வைக்கிறது அவளுடைய காரியமே. அதை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கிட்ட நான் பார்த்துக்கான்னு சொன்னா வச்சு பார்த்து இதுவாக முடியும்? அப்ப பகவானுடைய ஆர்டர் முதல்ல அவளே ஃபாலோ பண்றது இல்ல. அதுல நம்ம நம்ம இருந்து காட்டியிருக்கா, அதுதான் அதுல ஸ்ரேயஸ். அதாவது அட்லீஸ்ட் இப்போ இப்ப பண்ணிட்டு இருக்கா. நம்ம சமீபத்துல பிரபலமா சொல்லணும்னா, இப்ப மகாபரிவா இருந்தானா, அவ வந்து யாரையும் அவ எந்த அனுஷ்டானத்தை விட்டு வர சொன்னதே கிடையாது. வைஷ்ணவனா இருந்தா நீ போய் உங்க தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டு வா. அதனாலதான் அவரை நம்ம என்ன கொண்டாடி இருக்கோம், உன்னுடைய உன்னுடைய ஸ்வதர்மம் என்ன அதை விடாத, அதை பண்ணிட்டு வா அப்படின்றத ரொம்ப அவ அதுதான் அவ வந்து ப்ரொபகேட்னாலே ஒழிய எல்லாத்தையும் விட்டுடு எங்கிட்ட நான் பார்த்துக்கேன் யாரும் சொல்லவே இல்லை. இந்த இந்த இந்த மார்க்கத்தில் வந்த ஆச்சாரியர்கள்லாம் அதனால நம்ம ஜாகிரதையாக இருக்கணும். ஏன் போகக்கூடாதுன்னு கேட்டால் இதுதான் அதுக்கெல்லாம் காரணங்களாக இருக்கு. பகவான் அனுமதிக்கிறதுல தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணத்தே காரியாக்காரிய வசதோ, உன்னை பண்ணலாமா பண்ண வேணாமான்னு நம்ம முடிவு பண்ணுறதுக்கு எது பிரமாணம் கேட்டால் சாஸ்திரம் பிரமாணம். இதை சாஸ்திரமானது ஒப்புக்கொள்கிறதா இல்லையா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. எனக்கு அதில் விருப்பம் இருக்கா இல்லையான்னு கிடையவே கிடையாது. நான் விருப்பப்படுறேன், சாஸ்திரம் ஒத்துக்கலை விட்டுடணும். எனக்கு விருப்பம் இல்லை, சாஸ்திரம் பண்ண சொல்றது பண்ணணும், அவ்வளோதான் அங்கே போச்சு. நம்மளாம் என்ன பண்ணுறோம்னு கேட்டால் ஆபரேஷனல் பாதி இது வந்து இதெல்லாம் இது வச்சிருக்கா, அந்த காலத்தில் ஏதோ என்கேஜ் பண்ணுறதுக்காக வச்சிருக்கா, அவ்வளோதான். இன்னைக்கு இதெல்லாம் பண்ண வேண்டிய நம்மளே என்ன பண்ணுறோம், நம்மளோட ரேஷனல் தாட்ஸோ இல்லை இது பண்ணி ட்ரை பண்ணுறோம் இன்டர்பிரேஷனுக்கு, அப்படி இல்லவே இல்லை. முழுக்க முழுக்க இதெல்லாம் சயின்ஸ் தான். ஞாத்வா சாஸ்திர விதானோக்தம் கர்மகர்த்தம் இஹார்கசி, சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு நல்லா தெரிஞ்சுட்டு கர்மாவை செய்ய வேண்டும். தஸ்மாத்து காரியாக்காரிய விவசாயம் உபாதேய அனுபாதேய விவசாயம், உபாதையமா இதை எடுத்துக்கிறது, அனுபாதையமா இதை விடுறது, செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது, இவைகள்ல சாஸ்திரம்தான் உனக்கு பிரமாணம். தர்மசாஸ்திர இதிகாச புராணாதி உபகம்பிதா வேதா, வேதங்கள் எதனால் வேதங்களுடைய அர்த்தங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறோம் கேட்டால், தர்மசாஸ்திரத்தை கொண்டு தெரிஞ்சுக்கிறோம், இதிகாசத்தை கொண்டு தெரிஞ்சுக்கிறோம், புராணங்களை கொண்டு தெரிஞ்சுக்கிறோம். ரொம்ப முக்கியம், அதுக்கு தான் அவைகள்லாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு ரிஷிகளால். அவைகளை கொண்டு வேதங்களுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு புருஷோத்தமாக்கியம் பரந்தத்துவம் தத் பீணநிருப்பம் தத் பிராப்திபாய பூதம் த கர்ம அவபோதயந்தி. எதுக்கு இந்த இந்த சாஸ்திரங்கள் இவ்வளோ கர்மாவை சொல்லியிருக்குன்னா, நர்கதி அடையிறதுக்காக. இந்த கர்மாவெல்லாம் பண்ணி ஒரு ஆத்மா வந்து ஒரு சுத்தியை அடைஞ்சு பகவானுக்கு ஒரு பிரீத்தி பண்ணி அவனை அடையிறதுக்கு உண்டான ஒரு கர்மா. உபாயபூதமா இருக்கக்கூடிய கர்மாவை போதிக்கின்றனர். தத்து சாஸ்திர விதானோக்தம் தத்துவம். அப்படி சாஸ்திரமா சொல்லப்பட்ட அந்த கர்மா தத்துவம் கர்மத்தை ஞாத்வா தத்துவத்தையும் கர்மாவையும் தெரிஞ்சுட்டு யதாவது அந்யூனாதிரிக்தம் விஞ்ஞாய கம்மியும் இல்லை அதிகமும் இல்லை உள்ளதை உள்ளபடி தெரிஞ்சுட்டு கர்த்தும் துவம் அருகசி யூ ஷுட் ஃபாலோ அர்த்தம் ததேவ உபாதாத்தும் அருகசி அதே நீ செய்ய கடவாய் நீ அதே செய்ய வேண்டும்னு இந்த 16வது அத்தியாயத்தில் சாஸ்திரத்தினுடைய ஒரு கிரேட்னஸை இன்சிஸ்ட் பண்ணுறார். அடுத்து அர்ஜுனன் கேட்க போகிறான், சரி சில பேர் நம்ம பார்க்குறோம் சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணுறதில்ல, இருந்தாலும் நம்ம ஸ்ரத்தையாக இருக்கா, அவ என்ன பண்ணுறாலும் அந்த ஸ்ரத்தையாக இருக்காள், அவள்லாம் என்ன நடக்கும், அவளோட கதி என்ன அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஆரம்பிக்கப்படுற மூணு விதமான ஸ்ரத்தை இருக்கு. அது இந்த தேவாசிர விபாகத்தை முடிஞ்சது அதை ஆரம்பிச்சிடலாம், உடனே முடிச்சிடலாம். தேவாசிர விபாகோக்தி புக்கேன பிராப்திய தத்துவ ஞானம் தத் பிராப்திபாய ஞானம் வேதைக்க மூலம் இது உக்தம். அப்போ தேவாசிர விபாக தெய்வ பிரகிருதி ஆசிர பிரகிருதி இதனுடைய டிஃபரன்ஸ் சொல்லிட்டு பிராப்திய தத்துவ ஞானம் அடையப்பட வேண்டிய ஞானம் அந்த அந்த அந்த ஞானத்தை எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கிறதுக்கு அல்லது பகவான் அடையிறதுக்கு என்னன்னு கேட்டால் வேதமே மூலம், வைதிக வேத ஏக மூலம், வேதமே மூலம் தான், வேதமே அடிப்படை அப்படின்றத சொன்னார். இதானி அசாஸ்திர விகிதஸ்ய ஆசுரத்வேன அபலத்வம், அசாஸ்திர சாஸ்திரம் விகிக்காதது ஆசுரத்வேன அபலத்வம் சாஸ்திர விகிதத்தை குணத்தக அதனுடைய ஒரு பலன் பலன் கிடைக்காத தன்மை. அப்புறம் சாஸ்திர விகிதத்த குணத்தக திரைவித்யம், சாஸ்திர விகிதமாக இருக்கக்கூடிய மூன்று விதமான அந்த டிஸ்டிங்க்ட் குணங்கள் இருக்கு இல்லையா, அது சாஸ்திர சித்தசிய லட்சணம் சோச்சது, அதுக்கு என்ன லட்சணம் அதெல்லாம் சொல்லப்படுறதுல தத்திர அசாஸ்திர விகிதத்த நிஷ்பலத்வம் அஜானன்னு. அந்த அசாஸ்திர விகிதமாக இருக்கக்கூடிய பலனில்லா தன்மையை தெரிஞ்சுக்காம அசாஸ்திர விகிதே ஸ்ரத்தா சஞ்சுக்தே அதில் போயிட்டு ஸ்ரத்தையோடு கூடிய என்ன யாகாதோ யாகம் முதலியவற்றில் சத்பாதி நிமித்த பல பேத பூசையா அர்ஜுனக பிச்சதி. அதில் போய் என்ன பண்ணுறாங்க கேட்டால் அர்ஜுனனுக்கு ஒரு டவுட் வருது, இந்த இப்படிப்பட்ட ஸ்ரத்தையை கொண்டு அசாஸ்திர விகிதமாக பண்ணக்கூடிய காரியங்கள் சாஸ்திர விகிதமாக பண்ணக்கூடிய காரியங்கள் இதில் எந்தெந்த ஸ்ரத்தையை கடவுடிகளாக கலனும் அவள்லாம் என்னென்ன இது கிடைக்கிறதுன்னு அர்ஜுனன் கேட்குறான். அதாவது அசாஸ்திர விகிதமா, அதாவது சாஸ்திர விகிதமா இல்லாத கர்மா பண்ண நிச்சயம் பலனே கிடையாது. ஆனா சில பேர் வந்து என்ன பண்ணாங்க, சத்துவகுணம் ஓங்கி இருந்து அஞ்ஞானம் தெரியாம அதுல போய் சத்தையா காரியம் பண்ணிட்டு இருக்கலாம். அப்ப அப்படிப்பட்ட வாழ்க்கை என்னென்ன கதின்றத சொல்லப்படாது. இப்போ அர்ஜுன வாச்சர் ஆரம்பிக்கிறான், அவன் கேட்கிறான், ஏ சாஸ்திர விதி முத்ருஜிய யஜந்தே சத்தியாங்கிதாக, சாஸ்திர விதியை விட்டுட்டு இருந்தாலும் வந்து இந்த யாகாதிகள்லாம் பண்ணிட்டு இருக்காளே தேஷா நிஷ்டாத்த காகிருஷ்ணா, அவர்களின் நிஷ்டை என்ன ஸ்திதி என்ன, சத்வமாக ரஜஸ்தமஹா, சத்வமா ரஜசா தமசா எந்த கேட்டகரியில டூ தே பிலாங் அப்படின்னு அந்த 17வது அத்தியாயம் வந்து ஆரம்பிக்கிறது. அதை அடுத்த கிளாஸ்ல வச்சுக்கலாம். கவிதா சிகசம்ஹாய கல்யாண குணசாரணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.